நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் குஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போக சேரட்டும். நான் பகல் இரவு நீ கதை நிலவு, என் வெயில் மழையில் உன் குடை அழகு. நான் பகல் இரவு குத்தோடு இல்ல இல்ல குறையோடு அல்ல அல்ல வந்த புள்ள என்ன மகராசி என்ன சொல்ல முத்தத்தால் என்ன கொல்ல உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய் காதில் பேசினாய் மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய் கண்ணால் பேசினாய் 100 ஆண்டு உன்